அடிவான்மதி என் பார்வதி. காதலி கண் பாரடி, அடிவான்மதி என் பார்வதி. காதலி கண் பாரடி, தேடி வந்த தேவதாசை காண ஓடுவார் அடி பார்வதி என் பார்வதி. பாரு பாரு என்றேன் பார்த்தால் ஆகாதா, பாடும் பாடல் அங்கே கேட்காதா அடிவான்மதி என் பார்வதி. அடிவான்மதி என் பார்வதி, காதலி கண் பாரடி, தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா என் தேவதா என் தேவதா. பாரு பாரு என்னும் பாடல் கேட்டேனே, பாரு நானும் உன்னை பார்த்தேனே. அடிவான்மதி